ராமன் இருந்த அந்தப்புறத்திற்கு செல்லுகிறான். சுற்றிலும் பெண்களாம், தேவலோக பெண்கள், நாகலோக பெண்கள், எல்லா பெண்களும் சுற்றி படுத்துக் கொண்டிருக்கிறார்களாம். தாசாம் மத்தியே மகாபாகு, அவர்கள் இடையிலே 10 தலை 20 கரங்களை வைத்துக் கொண்டு பிரம்மாண்டமாக ராவணன் படுத்துக் கொண்டிருக்கிறான். சுசுபே ராட்சசேஸ்வராக வால்மீகி கிண்டல் பண்றார். என்ன அழகா பரந்தான் தெரியுமா, சுற்றி பெண்கள் நடுவில் பரத்துருக்கான். இதுக்கு ஓமானம் சொல்லமேன்னு பார்க்கிறார் வால்மீகி. ஒரு பெரிய மந்தையாம், நிறைய பசுக்கான், நிறைய பசுக்கள்லாம் பறத்துட்டு இருக்கான். நடுவுல ஒரு பெரிய எருது பறத்துட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி பறத்துட்டு இருந்தான் அப்படின்னு எழுதுறார். ராவணன எருது அப்படின்னு சொல்றார். கோஷ்டே மகதி முக்கியானாம் கவாம் மத்தியே எத்தா ரிஷகா, பசுக்களின் இடையிலே ஒரு பெரிய எருது பறத்துட்டு இருக்க மாதிரி இவன் பறத்துட்டு இருக்கான் அப்படின்னு எழுதினார். ராவணன எருதுன்னு இவர் சொல்லலாமா, இது ஒரு கேள்வி. வியாக்கியானம் பண்ணா எல்லாம் இருக்கு, ஆனா புத்தி இல்ல. புத்தி இல்லைன்னா அவன் மாடான், புத்திஹீனா பசு. புத்தி இல்லைன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை. எல்லாம் இருந்தும் மாற்ற மனைவியை தவறாக எண்ணுகின்ற எண்ணம் இருக்கிற வரையில் அவன் மாடுதா அப்படின்னு வால்மீகியுடைய அபிப்பிராயம் அப்படி எழுதுறார். அடுத்து பாக்கிறார், சரி இவனை போய் மாடு எழுதுமே அப்படின்னு நினைக்கிறார். அடுத்த விவசாயம் எப்படி சொல்லலாமே, சுற்றி பெண் யானைகள் படுத்துக் கொண்டிருக்க நடுவிலே ஒரு கம்பீரமான ஆண் யானை படுத்துக் கொண்டிருந்தது அது போல் இருந்தான் என்று எழுதுகிறான். முதல்துக்கும் என்னதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டா, முதல்துக்கு இந்த ரிஷபம் இருக்கு, அதுக்கு பசுக்களால ஆபத்து கிடையாது. ரெண்டாவது யானை இருக்கு இல்லையா, ஆண் யானைக்கு ஆபத்து பெண்களாலதான், பெண் யானையாலதான், அதனாலதான் யானைன்னார். வால்மீகியினுடைய ஸ்லோகங்களை அப்படியே அர்த்தம் பண்ணப்படாது, ரொம்ப அனலைஸ் பண்ணும். இந்த அனாலிட்டிக்கல் வே ஆஃப் அப்ரோச், சில பேருக்கு தான் அந்த ஆய்வு மனப்பான்மைதான். கதை எல்லாருக்கும் தெரியும். ஏண்டா முதல்ல எருதுன்னு எழுதினார், என்னால ஏன் யானைன்னு எழுதினார், எந்த பெண்களிடத்திலே இவன் அளவுக்கு அதிகமாக ஆய்விட்டு இருக்கிறானோ அந்த பெண் இனத்திலே ஒருத்திதான் இவளுக்கு யமனாக போகிறாள் அப்படிங்கறத சொல்லாம சொல்றான் அவன். இப்படி எல்லாருமே பார்த்துட்டு மத்தியே பவன ஒரு அகான ஒரு சோலை, அது ஒரு மண்டபம், தனித்தனியா வீடு இருக்கான், கொடிகள்லாம் படர்ந்திருக்கிற ஒரு அழகான இனிமையான ஒரு வீடு. ஒரு வீடு பார்த்தா அதை சுற்றி எங்க பார்த்தாலும் ஓவியங்கள் வரைந்து ரொம்ப அழகா இருக்கிற ஒரு வீடு. இன்னொரு வீடு பார்த்தா இரவிலே தனியாக இருப்பதற்கான ஒரு வீடு. எத்தனை வீடுகள், இந்த வீடு கிட்ட ஒன்னு கோபம் வந்தா அதுக்கு ஒரு அறை, சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு ஒரு அறையா, தண்ணி போடணும்னா அதுக்கு ஒரு ரே அப்பா. ஏன் படிக்க கூடாது என்ன தெரியுமா உங்களுக்கு, அந்த ஸ்லோகங்கள்லாம் படிக்க அடப்பாவி இப்படி ஒருத்தனா அப்படின்னு நமக்கு தோணும். அதனாலதான் எல்லாரும் அவனை பாவிஞ்சு பயம், அதெல்லாம் படிக்காதவன்டா, பெண்கள்லாம் படிக்காதவன்னு சொன்னார். பானபூமி நடுவில் அந்த இடங்கள்லாம் தேடினாராம், ஒரு இடத்துலயே சீட்டை இல்லையாம். ஒரு இடத்துலயும் சீதையை பார்க்க முடியல. இவ்வளவு சுச்சினமே, இவ்வளவு அலஞ்சமே, சீதையை கண்டுபிடிக்க முடியல, நமது ஆற்றல் வீணா போயிருக்கு, தகவலும் காலமும் ஐந்து இருக்கு, யோபாவம் மாணவர்கள் நான் வரப்பட பார்த்துட்டு இருக்கா, சமயத்திற்கு போனே தேடினே சீட்டை இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. இப்படி சுக்ரீவன்கிட்ட போய் சொன்னா அவன் என்ன பண்ணுவான், இதுக்கேண்டா நீ போனேன்னு கேட்பான். சுத்தி பலவம் சொன்ன வேலையை செய்யலேன்னு சொன்னா சுக்ரீவனுக்கு கோபம் வருமா, தண்டனை பெருசா இருக்குமா, ஆகையினால எப்படி நான் திரும்பி போறது, சிறியை பார்க்க முடியல, ஏதாவது ஒரு காரியம் பண்ணலாம், இங்கே படு தேடி தேடி பார்ப்போம். கிருஷ்ணமந்த புரஷர்வே கிருஷ்ணாரவண யோசித்தனா எல்லா அந்த குளத்திலையும் பார்த்தேன், ராவணனுக்கு பக்கத்துல நிறைய பெண்களை பார்த்தேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடியும் ஸ்ரீதியை காண முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறார். கிருண்வாரர் சொல்வே கதம் பக்ஷந்தி சங்கதா, நான் திரும்பி போனேன் என்ன வாழறங்கெல்லாம் கேட்கும் இல்லையா, இங்கேருந்து போனேடாப்பா என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டா அங்க போய் நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சிந்தனைப்படுவேன். கத்வாத்தயா அங்கேயிருந்து ரொம்ப வேகமா போனீங்கப்பா அஞ்சனையா, லங்கையில என்ன பண்ணேன் ஸ்ரீதியை பாத்தியா அப்படின்னு அவ கேட்பா, அவ கேட்கவே பதில் சொல்ல முடியாதே, நான் என்ன பண்ணுவேன். சதுரங்குல மத்ரோபி ஒரு நாலு அங்குல இடைவெளி கூட கிடையாது, ஒரு இடம் பாக்கி இல்லாம எல்லா இடமும் தேடினேன், ஆனா சீதை கண்டப்படல. ராவணாந்த புறம் தஸ்மின், ராவனுடைய அந்த புறத்துல ஒரு சின்ன இடம் கூட விடாம எல்லா இடமும் தேடினேன், எங்க போனாலும் பாத இடம் கிடையாது, எங்கேயும் சீதையெல்லாம் பார்க்கல அப்படின்னாள். அது மாத்திரம் இல்ல, எந்தெந்த பெண்கள்லாம் பார்த்தேன் ஒரு பட்டியலே கொடுக்கிறார். ரூபேண பிரதிமா லோகே பல வித்யாசராசிரியா, வித்யாதர பெண்கள் எல்லாம் அங்க இருந்தாளா, அவெல்லாம் கந்தர்வலோகத்துல இருக்கிறவா, குதிரையர நாட்டுல இருக்கிறவா, அழகும் செல்வம் நிறைஞ்சவா அவெல்லாம் இருந்தாளா, கிருஷ்ணா ஹனுமதா தத்ர அனுமன் அவெல்லாம் பார்த்தாராம். நசுராகவநந்தினி, இந்த பெண்களை எல்லாம் பார்த்து அங்கே சீதை இல்லை என்று அங்கிருந்து கிளம்பினார் ஆஞ்சநேயர். அவர் மனசுக்குள்ள ஏகப்பட்ட சிந்தனைகள், என்ன ஆனால் தெரியலையே, எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டாரா, இல்லை இவன் எங்கேயாவது பதுக்கி வச்சிருக்காரா, இல்லை அபகரிச்சிருந்த வளர்ச்சியே கீழே விழுந்து மிருத்தாவா இறந்து போட்டாளா, ஒண்ணுமே தெரியலையே. ராமஸ்ய பிரியபாவியஸ்ய, ராமனுடைய தேவியை தேடி பார்த்து என்னால கண்டுபிடிக்க முடியலையே, நான் இங்கேந்து போனேன்னா ராமன் கேட்பான் இல்லையா, இலங்கையில அசிதையை பார்க்கலேன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் என்ன ஆகும், சிதையை நீ பார்க்கலையா அப்படின்னு ராமன் இந்த வார்த்தையை கேட்ட உடனே பருஷம் தாருணம் தீக்ஷணம், இந்த வார்த்தையை போய் சீதையை காணல அப்படின்னு சொன்னா ரொம்ப கடுமையா இருக்குமே, கடுமையான வார்த்தையா இருக்குமே, என் அப்பனால தாங்க முடியாது, அதை கேட்டு சொன்ன பவிஷதி காதல விழுந்தா ராமன் பிராணன் வச்சிருந்தப்பான்னு தெரியலையே, சீதை இல்லை அப்படின்னு நம்பிக்கையோடு நான் போய் சீரர் போனவ இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவான், ஆகினாலும் ராமன் இறந்து விடுவான் போல் இருக்கு. பரிசா ராமன் இறந்துபட்டால் இளைய பெருமாள் இறந்துபடுவான், இளைய பெருமாள் இறந்துபட்டால் பரதாழ்வான் இறந்துபடுவான், பரதாழ்வான் இறந்துபட்டால் அயோத்தியில இருக்கிறவா, அப்படி வரிசையா எல்லாரும் ஐயோ நான் போய் ஒரு பொல்லாத வார்த்தைய சொல்லிட்டா சீட்டை இல்லை அப்படின்ற கடுமையான வார்த்தையை சொன்னா எல்லாரும் அழிஞ்சு போறதுக்கு நான் காரணமான அந்த வார்த்தையை சொல்லவே மாட்டேன், என்ன பண்றது இங்கேயே இருந்து தேடுவேன், இல்லையா பசி இல்ல தாகம் இல்ல தூக்கம் இல்ல பட்டினி கடந்து இங்கேயே செத்து போவனே தவிர சீதையை நான் பார்க்கல அப்படிங்கிற செய்தியை சொல்றதுக்கு மறுபடியும் நான் போக மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதியோட மறுபடியும் எங்க கிளம்பினானோ அந்த இடத்துக்கே வந்து சேர்ந்தான். முத முதல்ல இலங்கையில எந்த இடத்துல இருந்து தேடுறதுக்கு ஆரம்பிச்சானோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தான். தூரத்திலே இருந்த ஒரு அசோக வனம் அவன் கல்ல படாமையே இருந்தது. அங்க ஒரு அருமையான ஸ்லோகம், வால்மீகிதான் பண்ண முடியும். இந்த ஸ்லோகம் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு வெளியில கிளம்பிச்சு இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு போனாலும் அவளுக்கு கிடைக்காத வஸ்துவே கிடையாது, எல்லாம் கிடைக்கும். ஒரு அற்புதமான ஸ்லோகம். நான் எங்க போனாலும் உபன்யாசத்துல இந்த ஸ்லோகத்துக்கு மரியாதை கொடுத்து இதை பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரும் யார் யார் என்ன தேடுறாரோ அதை கிடைச்சு சௌக்ஷமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக பண்ற காரியம். நமோஸ்துரமாய சலக்ஷ்மணாய தேவ்யை சதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரய மாநிலேபிய நமோஸ்து சந்திரக மருத்கனேபிய. அற்புதமான ஸ்லோகம். ஒரு பெயரா இருக்கணும் நினைக்கிற வாய்க்குது. ராமனுக்கு நமஸ்காரம். நமோஸ்து ராமாய. என் அப்பனே ராமா, சீதையை நான் தேடி கண்டுபிடிக்க முடியும் நினைச்சனே தப்புடா. உன்னுடைய அனுகிரகம் இல்லேன்னு சொன்னா சீதை எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க என்னால முடியாது. என்ன எவனுடைய சாமர்த்தியமும் ஒன்னும் பண்ணாது. அவனுக்குன்னு உண்டான வஸ்துவ அவன் அனுகிரகத்தினால்தான் பார்க்க முடியுமே தவிர இல்லைன்னா பார்க்க முடியாது. என் அப்பனே ராமா, உன்னை நான் சேவிக்கிறேன். பிராட்டி எங்க இருக்கான்னு நீயா காட்டி கொடுத்தாதான் உன்னுடைய தவிர கேவலம் மத் சக்தி மாத்திர கணனே என்னுடைய சக்தியை வச்சுண்டு ஆற்றலை வச்சுண்டு என்ன புத்திசாலி நினைச்சுண்டு நான் கண்டுபிடிச்ச முடியும் நினைச்சேன் பாரு. அது முதல்ல முற்றாள்தனும். நீ அனுகிரகம் பண்ணணும்னு ராமனை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணலாம். அடுத்து சலக்ஷ்மனா ஐயா பக்கத்துல இளையபெருமாள் இருக்கே அவரை அமைச்சு சேவிச்சாலாம். இளைய பெருமாளே, அம்மா எங்க இருக்கான்ட்டு குழந்தைக்கு தான் தெரியும். நீ தாயிடத்துல எவ்வளவு பாசமோ அவ்வளவு பாசம் சீத்தை இடத்துல வச்சிருந்த. அதனால அம்மா இருக்கிற இடம் குழந்தைக்கு தெரியும். அதனால உன்னை சேவிக்கின அம்மா எங்க இருக்கா அப்படிங்கறத நீதான் எனக்கு காட்டணும்னா பகவானுடைய அனுகிரகமும் பாகவதருடைய அனுகிரகமும் வேணும். அதுக்கப்புறம் பாக்கிறார் மூணாவது தேவியை கேட்டா அம்மா சீத்தே நீ எங்க இருக்கேன்னு நீயாகவே நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாதான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர நான் என் சக்தியை வச்சுட்டு உன்னை கண்டுபிடிக்கிறதுங்கிறது முடியாத காரியம். லக்ஷ்மி பிராட்டி எங்க இருக்கான்னு லக்ஷ்மி அனுகிரகத்தினாலதான் கண்டுபிடிக்க முடியும். பூமாதேவியே லக்ஷ்மிய பிரார்த்திக்கிறா, அம்மா நீ எங்க இருக்கே அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு 14 ஸ்லோகங்கள்ல விஷ்ணு ஸ்மிருதினு ஒண்ணு இருக்கு. அது யார்கிட்டயும் கிடையாது, எங்கிட்டதான் இருக்குது. அத வாட்ஸ்அப்பாடு இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் எவ்வளவு கனம் இருக்கும் தெரியும். பிராட்டியனுடைய அனுகிரகம் பிராட்டியே பார்த்து அனுகிரகிச்சாதான் உண்டே தவிர நம்மால முடியாது. அம்மாவனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெறுதல்னு இருக்கே, பிராட்டியனுடைய அனுகிரகத்தை பெறுது இருக்கே, அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. அதனால அம்மா சீத்தையே நீ எங்க இருக்க, நீயா நீ இருக்கிறப்பா நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீயா அனுகிரகம் பண்ணாதான் உன்னை பார்க்க முடியவே தவிர கேவலம் என் சக்தியை வச்சுட்டு உன்னை நான் கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் அந்த சம்பிரதாயம். பகவானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் இருந்தால்தான் சூக்ஷமான விஷயங்களை புரிந்து கொள்ள முடியுமே தவிர மியர் புக்கிஷ் நாலேஜ் வில் நெவர் ஹெல்ப் எ மேன். பெரிய ஆளா இருக்கலாம், பெரிய சிவன்மணியா இருக்கலாம், என்ன வாசியா இருக்கலாம், பிராட்டினுடைய அனுகிரகம் இல்லைன்னு சொன்னா சூக்ஷமார்த்தங்கள் வரவே வராது. அதனால அம்மா நீ எங்க இருக்கே நீயாகவே உன்னை எனக்கு காட்டி அருள வேண்டும். எங்க பெருந்தேவி தாயார நினைக்காம இருக்க முடியாது. வரம் கொடுக்கிற விஷயத்துல எங்க பெருந்தேவி தாயாருக்கு அடுத்தபடிதான் மத்த வரலாம். கேட்டத கேட்ட பிரகாரம் கொடுக்கற ஒரு தாயார் உண்டுன்னா பெருந்தேவி தாயார் தான். சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணிட்டு இருக்கேன். பிராட்டி திருவாரணங்கள் இல்லாம மரத்தடியில உட்காந்துருந்தா அப்படின்னு ஸ்லோகத்தை வாசிச்சேன். தன்னஞ்செல்லாம் வந்துருக்கு. அம்மா எப்படி இருந்த நீ அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை அப்படியே மூடி வச்சுட்டு கோவிலுக்கு போன. டு மை சர்ப்ரைஸ், முன்னாள் ராத்திரி திருவாதனெல்லாம் திருடு போய் திருவாதனம் இல்லாம தனியார் வஸ்திரத்தோட ஒரு தந்தை தாயார தேவிச்ச ஓன்னு அழுத இப்படிதான்டா இருந்த அன்னைக்கு. அன்னைக்கும் வழியில போட்டுட்டேன், இன்னைக்கும் வழியில போட்டுட்டேன். பிரத்யக்ஷமா தாயாருடைய பரிபூர்ணமான அனுபவத்துக்கு பாத்திரமானவன். அந்த தைரியம் நிறைய உண்டு எனக்கு. அம்மாவா பார்த்து என் குழந்தை நீ பேசு, என் குழந்தை நீ எழுதுடா, நான் 40 புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொன்னா நானா எழுதினேன் கிடையவே கிடையாது. இங்க பெருதேவி தாயாருடைய பரிபூர்ணமான அனுகிரகம் தான். என்ன சாட்சாத் ராமன் தான் வரதன். அப்படி ஒரு உபன்யாசமே பண்ண ஒரு இடத்துல பெருந்தேவி தாயார் வேற சீத்தை வேற இல்ல, பெருந்தேவி தாயார் தான் சீத்தை. அதுல சீத்தையா பார்த்து நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாதான் என்னால கண்டுபிடிக்க முடியும். சரி, பிராட்டி அனுகிரகம் பண்ணிட்டா, எம்பெருமான் அனுகிரகம் பண்ணிட்டான், பாகவத அனுகிரகம் கிடைச்சு போச்சு. ஒரு சில தடை வந்துடும். தடை உண்டாகிறதுக்கு சில பேர் இருப்பாரோ இல்லையோ, அவ பக்கமா திரும்பி அவருக்கு ஒரு நமஸ்காரம். அடுத்த லைன்ல பண்ற நமோ திருத்ரேந்திர அப்பா ருத்ரனே உனக்கு ஒரு நமஸ்காரம், பா இந்திரா உனக்கு ஒரு நமஸ்காரம், பா யமனே உனக்கு ஒரு நமஸ்காரம், ஏ காற்றே உனக்கு ஒரு நமஸ்காரம். இப்படி பஞ்சபூதங்கள் அஷ்டதிக்கஜங்கள் எல்லாத்துக்கும் நமஸ்காரம் பண்ணார். என்ன சுவாமி சாட்சாத் பகவான் நம்பிக்கை வச்ச பிற்பாடு இத்தனை தைவங்களும் சேவிக்கலாமா? சேவிச்சுதான் வால்மீகி எழுதியிருக்காரு. ஏன் எழுதிருக்காரு கேட்டா வேற ஒண்ணும் இல்ல, இவரெல்லாம் குறுக்கெடுக்காம இருக்கிறமே அதுக்காக நமஸ்காரம் பண்ணணும். ஏன்னா அவ நமஸ்காரம் பண்ணாதனால குறுக்க நின்றுட்டான். குறுக்க நிற்பாரா ஒருத்தர் கேள்வி கேட்டார். ராம பக்தர் ஒருத்தர் எப்போ ராமா ராமா ராமன்னு சொல்லிட்டு இருந்தார். ஒரு நாள் ராத்திரி கண்ணு ஜனவட்டு சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன பரம சமேத ராமச்சந்திர பர பிரம்மணய நமஹா அப்படின்னு, ஏ பிரபு உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்டா, அனுகிரகம் பண்ண மாட்டியா அப்படின்னு கதறினார். சக்கரவர்த்தியோட மகன் பார்த்தான். சரி, இன்னைக்கு என்ன ஆனாலும் அவருக்கு காட்சி கொடுத்துட வேண்டியதுதான் அப்படின்ட்டு சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ரமத சமேதா எதிர வந்து நின்றுட்டான். எதிர வந்து நின்று உடனே இவனுக்கு ஒன்னும் புரியல. கண்கள்ல தார தாரையா ஜலம் ஓட்டுறது. அந்த ஜலம் இருக்க குறுக்க தரையா நின்று எம்பெருமானுடைய திவ்ய மங்கள ஸ்வரூபம் தெரியாம மறைச்சு விடுறது. அப்ப இந்த பக்தன், ஏ பிரகோ ஒன்ன நீ காட்டி கொடுக்கணும்னு நினைச்ச, ஆனா நான் பண்ணிருக்கிற பாபங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தண்ணீரா வந்து குறுக்க தரைய போட்டு உன்னை பார்க்க முடியாம பண்ணிடுச்சு அப்படின்னுட்டு கதனாலாம். அந்த மாதிரி நாம பண்றதுக்கு எந்த கிரகங்களாவது குறுக்க வந்தா என்ன பண்றது? ஆகையினாலே எம்பெருமானுடைய தேவியா இருக்கிற சேமியை நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன், நீங்க எல்லாம் எனக்கு சகாயம் பண்ணணும் அப்படின்ட்டு அவன் சேமிச்சார் அப்படின்னு இருந்தார். நமோ ராமா லக்ஷ்மணாயா தேவியை கேத்தியை ஜனகாத்மஜனாய நமோத்து ருத்ரேந்திரயமா நிலேபியா நமோத்து சந்திராமருத்னேபியா. இப்படி தியானம் பண்ணிட்டு இந்த சோகத்தை சொல்லி நின்று பாக்கிறார். அழகான ஒரு பூஞ்சோலை கண்டப்பட்டது. இயல் ஜனி ரம்யா நிஜசங்கேவிதா. இப்போதான் நல்ல படலையே இந்த பூந்தோட்டம், அழகான சோலை நல்ல படவு. இது எப்படி இருக்குன்னா நிறைய பறவைகள் எல்லாம் இருக்கு, எல்லாம் கத்திட்டு இருக்க. இந்த பறவைகள் கத்துற இந்த சோலைய இத்தனை நாளைக்கு அன்னைக்கு தெரியல. எதிரவே இருக்கும் ஒரு வஸ்து நமக்கு தெரியாம போயிடுறதுன்னு சொன்னா பகவானுடைய அனுகிரகம் இல்லையேன்னு அர்த்தம். அதனால பகவானுடைய அனுகிரகம் வந்ததுன்னா எதிர இருக்கிறது படிச்சுன்னு தெரியும். உடனே பார்த்தார். இவராஜமகிஷி நோனம் ஏஷதி ஜானகி. நிச்சயமா இந்த அழகான பூஞ்சோலை இருக்கும் இல்லையோ, இந்த பூஞ்சோலைக்கு சீதை நிச்சயமா வருவாள். என்ன அவ்வளவு அழகா இருக்கு அந்த இடம். சாராம மகிஷி ராகவசிய பிரியாசதி வனசஞ்சார குசலா திருவம் ஏஷதி ஜானகி. அழகான மரங்களோடு கூடிய வனத்தை பார்த்தா சந்தோஷப்படுறவர்கள். ஆகையினால இந்த அழகான சோலை இருக்கும் இல்லையோ, இந்த சோலைக்கு நிச்சயமா சீதை வருவா. இந்த சோலைக்கு போனா சீதையை நம்ம நிச்சயமா பார்த்து விடலாம் அப்படின்ட்டு அந்த சோலைக்கு போறதுன்னு முடிவு பண்றான். தேவி பிராட்டி பிராரதியோடு இருந்தா நிச்சயமா இந்த இடத்துக்கு வருவா. ஆகமிஷ்யதிசாவசியம் இமாம் சீத ஜலநதி பக்கத்தை ஒரு சிற்றோடை நிறைய குடுமையான தீர்த்தம் போயிட்டு இருக்கு, ஆகையினால இங்கே வருவாள் அப்படின்னு நினைச்சிட்டு இங்க இருந்து அங்க போனால், அங்க போனா அங்க ஒரு மரத்தடையில ஒரு ஸ்ரீ உட்கார்ந்து இருந்தாராம். அந்த ஸ்ரீயை பார்த்தாராம், இன்னும் சீத்தையை முடிவு பண்ணல, யாரோ ஒரு பெண் உட்கார்ந்துருந்தா. உபவாச கிருதம் தீனம், அந்த பெண் எப்படி இருந்தான்னு கேட்டா உபவாசம் இருந்தா. உபவாசம் அப்படின்னு சொன்னா பகவான் பக்கத்திலேயே இருக்கிறதுன்னு அர்த்தம். ஏகாதசி உபவாசம்னு சொன்னோம்னா பட்டினி இருக்குதுன்னு யாரும் எழுதல, பகவான் பக்கத்திலேயே இருத்தல் அர்த்தம். பகவான் பக்கத்திலேயே இருந்து அவன் நினைவாகவே ஒருத்தன் இருந்தான்னா அவனுக்கு பசி எடுக்காது, அது அனுபவம். வசந்ததான ஒரு வஸ்து கிடைச்சதுன்னா அதை அனுபவிக்கச்சே இப்ப ஒண்ணும் இல்ல. கோவிலுக்கு போறோம், ஆற்றுல இருந்தா 2 மணிக்கு காசு அவட்ட பழக்கம், திருமஞ்சனம் சேவிக்க போறோம், 4 மணி ஆச்சு திருமஞ்சனம் முடிகிறதுக்கு, காஃபி நினைவே இல்லை நமக்கு. பகவானை அனுபவிச்சு சேவிச்சோம்னா லௌகிக விஷயங்கள் ஆசையே வராது. அனுபவிச்சு சேவிக்கணும், அது முக்கியம். ஏதோ போயிட்டு கை கூப்பிட்டு சாலையில போட்டு வந்துடுறது இல்லை, பாதாதி கேஷம் அவன் அனுபவிச்சு சேவிக்கணும், அதான் உபவாசம்ன்றது. அவ பக்கத்திலேயே இருக்கணும், அப்படி இருந்தா பசி இருக்காது, அதனால எதுவும் சாப்பிட மாட்டான். ஆகினால ஏகாசிரிக்கு விரத்தம்னு சொன்னான். விரத்தம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமில்லையோ, நாளை அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம் அர்த்தம். ஏகாதசிக்கு நாமே ஏற்றுக்கிறோம் அர்த்தம். என்ன வேடிக்கைன்னு கேட்டா நமக்கு அதை மதிக்க தெரியல. வெளிநாட்டிலேருந்து வந்த ஆங்கிலேயர்கள் இங்க முதல்ல வந்து ரொம்ப புத்திசாலிகளா இருந்த பிராமணர்களா வேலைக்கு வச்சிருந்தாங்க. ஒரு பெரிய ஆபீசர், அவர் நம்மள லேட்டா போனார். என்ன சுவாமி லேட்டுன்னு கேட்டிருக்கான் அவன். அவர் ஏகாதசி பெருமாளுக்கு திருவாதாரம் பண்ணிட்டு ஒன்னும் சாப்பிட மாட்டார், பட்னி இருக்கிறவர், முழுக்க முழுக்க உபவாசம் இருக்கிறவர், அவங்க கிட்ட எப்படி ஏகாதசி சொல்றது, இது இஸ் 11th ஆஸ்பிஷியஸ் டே அப்படின்னுட்டார் அவங்க கிட்ட. அவன் பாக்கிறான் 11th ஆஸ்பிஷியஸ் டேன்னா மாசத்துல எத்தனை நாள் வரும், 2 நாள் வரும் ஏறக்குறைய. அதனால பார்த்தா 7 டியூன்னு ஒண்ணு கொடுத்துடுறாரு சுவாமிக்கு. அவர் இங்கே பணி செய்வதனாலே அவருக்கு ஏகாதசி விரதம் கிடக்கூடாது. எங்கிருந்தோ வந்த ஆங்கிலேயர் ஏகாதசி விரதத்தை பத்தி 11th ஆஸ்பிஷியஸ் டே கேள்விப்பட்டு அந்த நாளை பட்டியல் ஆபீஸுக்கு வர வேண்டாம். சுக்லபக்ஷத்துல 3ஆம் தேதி இன்னைக்கு சந்திரன் எப்படி இருப்பாரோ அப்படி கரையிடந்து இருந்தாலும் சந்திரேக்கும். ஆனா அது வளர்வரையில 3ஆம் நாளைக்கு லேசா இருக்கும், இணைச்சு போயிருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் ரோஹிணி, ரோஹிணி நட்சத்திரம் இருக்க, இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு அங்காரகன் இருக்கவருடைய செவ்வாய் அவன் ஆகாதவன். ரோஹிணி நட்சத்திரம் சொன்னா அவளுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குமா, இந்த செவ்வாய் இருக்கணும் இல்லையோ, ரோஹிணி படாத பாடுபடுத்துவாராம். அதாவது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் அங்காரகனாக இருக்கின்ற பாதிக்கப்படுறதுமா, செவ்வாய் செவ்வாயால் பாதிக்கப்படுவது போல அஸ்ரிபூர்ணமுகீம் அஸ்ரிபூர்ணமுகீம் கண்ண ஜனவரதாம் தீனாம் நித்தியம் துக்கபராயணாம். நித்தியம்னா எப்பொழுதும்னு அர்த்தம், தினம்னு அர்த்தம் இல்லை. எப்பவும் ஒரே துன்பமே கண்ண கண்ணீர் வடிஞ்சுட்டே இருக்காம். நினைச்சு பார்க்கலாம், யாருக்கு சுகாரியாம் துக்க சந்தப்தாம். நல்ல வசதியோடு இருந்த ஒருத்தர், சுகத்துல இருந்த ஒருத்தர் துன்பத்தை அனுபவிச்சா எப்படி அந்த கவலையே அவளை இறைக்க முடியா பண்ணுமோ அந்த மாதிரி தாம் விரோக்கிய விசாலாட்சி அந்த பெண்ணை பார்த்தாராம். அதிகம் மலினாம் ரொம்ப இழைச்சு போயிருக்க அந்த பெண்ணை பார்த்த உடனே இப்ப முடிவு பண்ற தற்கய மாசி அங்க மந்தோதரியை பார்த்து தற்கயா மாசம் எழுதினாதே வால்மீகி மறுபடியும் கொண்டு தற்கயா மாச முடிவு பண்ணான், ஷீட்டேன்னு முடிவு பண்ணான். எதை வச்சுட்டு காலனைகி உபபாதிபிகி அங்க ரூப யௌவன சம்பதான்னு எழுதினார். இங்கே அவள் இருக்கும் நிலையை பார்த்து காரணங்களை எல்லாம் நன்கு ஆய்ந்து பார்த்து நிச்சயமாக ராமன் நினைவாக இழைச்சு போயிருப்பவளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சீதையா இருக்குமோ அப்படின்னு முடிவு பண்றான். இழைச்சு போயிருந்தான் சொன்ன மூலியோ அது ஓமன் எழுதுறார் வால்மீகி. சம்ஸ்காரே நயதாகி நாம் சம்ஸ்காரம்னு ஒண்ணு உண்டு, பஞ்ச சம்ஸ்காரம்னு சொல்ற மூலியோ சம்ஸ்காரம்னா என்ன? நான் எல்லாரையும் கேட்டுட்டேன், சம்ஸ்காரம்னா என்ன? சம்ஸ்காரம், பஞ்ச சம்ஸ்காரம். சம்ஸ்காரம்ன்ற வடமொழி சொல்லுங்க, சரியான தமிழ் தெரியுமா? செம்மைப்படுத்தும் செயல்பாடுகள், செம்மைப்படுத்தும் செயல்பாடுகள். ஆத்மா இருக்கால அவரை செம்மைப்படுத்துவதற்கு வேண்டிய செயல்பாடுகள் அஞ்சு, அந்த அஞ்சு ஆச்சாரியம் பண்றார், அதனால சம்ஸ்காரம்னு பேர். முறையான சம்ஸ்காரம் இல்லாத ஆச்சாரியனிடத்திலே பரிபூர்ணமான விசுவாசம் இல்லாத சம்ஸ்காரத்தை ஒழுங்கா பெறாத ஒருவன் எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் வாசம் அர்த்தாந்தரம் கதானு பல விஷயங்கள் அவனுக்கு புரியுறதில்லை. சம்ஸ்காரம் இருக்கு, எல்லாம் இருக்கு, புரியுறது. காரணம் என்னன்னா சம்ஸ்காரம் இருந்தும் அதை நடைமுறையில் இல்லை. ஆச்சாரிய பக்தி இல்லாத ஒருவன் ஆச்சாரியனத்திலே சம்ஸ்காரம் பண்ணி கொண்டிருந்த போதிலும் கூட அவனுக்கு சூக்ஷ்மார்த்தங்கள் புரிவதில்லை. சம்ஸ்காரமான பிறகு ஆச்சாரிய பக்தி எவனுக்கு நிறைய இருக்கிறதோ அவன்தான் ஸ்ரீமத் ராமாயணத்தின் சூக்ஷ்மார்த்தங்களை புரிந்து கொள்ள முடியுமே தவிர மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஆகையால பஞ்ச சம்ஸ்காரங்கள் ஒழுங்காக இருந்தும் அவற்றை நடைமுறையிலே வைத்துக் கொள்ளாத ஒருவனது வாக்கு எப்படி இழைத்து போயிருக்குமோ அப்படி இழைத்து போயிருந்தால் தாம் சமேக்ஷ விசாலாட்சி ராஜபுத்ரி மணிந்திதாம் குறையே சொல்ல முடியாத அந்த பெண்ணை பார்த்தார். அந்த பெண்ணை பார்த்த உடனே சீதை என்று முடிவு செய்தவர் நெஞ்சிலே சில எண்ணங்கள் தோன்றின. அந்த எண்ணங்கள் என்ன? காலையில் பார்க்கிறோம்.